சகாபாக்கள வாழ்க்கை வரலாறு எல்லாம் பாருங்க, நீண்ட காலத்துக்கு பின்னால வாராங்க, மனைவி பின்னால நிக்கிது, அழகான மனைவி, ஒரு தக்பீர் கட்டினாரு சஹாபி, தொழுகிறாரு தொழுகிறாரு தொழுகிறாரு, பிடிஞ்சே பேசுறது. அவ கேட்டா, அல்லாட பேர்ல சத்தியமா கேட்கிறேன், உங்களோட கால நேரங்கள் எங்களுக்கு பங்கு இல்லையான்னு சொல்லி கேட்டேன். அல்லாட பேர்ல சத்தியமா கேட்கிறேன், உங்களோட கால நேரங்கள் எங்களுக்கு பங்கு இல்லையா? கஷ்னாரு, ஏ இல்லாம நீக்கிது, ஆனா நான் தக்பீர் கட்டி தொழுக ஆரம்பிச்சிட்டேன், சொர்க்கத்துல காட்சியில் எனக்கு தெரியப்பட ஆரம்பிச்சேன், ஒன்னும் மறந்துட்டேன். தொழுகைக்குள்ள அவ்வளவு பெரிய ஒரு நூறாணியே தீக்கிறது, அவ்வளவு பெரிய கன்ஃபியூஷன் தீக்கிறது சவர்ல பெரியா. ஆனா நாங்க எனக்கு அடைஞ்சுக்குள்ள தெரியாம இருக்கிறோம், இதை ரகசியங்களை அடைஞ்சுக்குள்ள தெரியாம தொழுகைக்குள்ள மட்டும் 12,000 ரகசியம் இருக்கு, 12,000 ரகசியம் தொழுகைக்குள்ள மட்டுமே. அல்ல எங்களுக்கு அல்லாட பொறுத்தக்குரிய தொழுகையை வாழ்க்கையில் ஒரு கஷ்டி தொழுகை எல்லா தோப்பி செய்வாண்டி நான் சோலை பெரியால புனிதமான தவத்தில் உழைப்பிக்கிறேன். இது அல்லா மொஹப்பத் வச்சவங்களுக்கு மட்டும்தான் நசி பார்க்கறேன். எங்கள்கிட்ட ஒரு குமரு பிள்ளைக்கிறேன், எங்கள்கிட்ட ஒரு மகள் இருக்கிற குமரு பிள்ளை உண்டு, கண்ட உள்ளவங்க கண்டவங்களுக்கு தூக்கி கொடுத்துடுவோமா சோலை பெரியால, சும்மா தூக்கி கொடுத்துடுவோமா? எவ்வளோ விசாரிப்போம், கல்யாணம் பேசுனா கேட்போம், அவர் எப்படி இவர் எப்படி அங்க எப்படி இங்க எப்படி எல்லாம் பார்த்து தானே தூக்கி கொடுப்போம், சும்மா தூக்கி கொடுத்துருவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எங்களுக்கு அல்லாட தீனை தந்திக்கிற சவாலே பெரியாரு, அல்லாட 70 முறை ரஹ்மத்துடைய பார்வையை பார்த்துட்டு தான் இந்த நியமத்தில் எங்களுக்கு நசி பார்க்கிறது, பெரும் நியமத்து சவாலே பெரியாரு. நபிசுலாசமாட்ட கேட்டான், கியாமத்துடைய நாள கேள்வி கணக்கில்லாம சொருக்கம் போகக்கூடியவங்க யாருன்னா, யாரு தண்ட பாவத்தை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடுவாங்களோ, தண்ட பாவத்தை நினைச்சு அழுவாங்களோ, பௌசர் கணக்கில் ஒரு சொட்டு கண்ணீர், யாரு தண்ட பாவத்தை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணீர் விடுவாங்களோ, கியாமத்துல கேள்வி கணக்கில்லாம சொருக்கம் போவாங்கன்னு சொல்ல, தண்ட பாவத்தை நினைச்சு விடக்கூடிய ஒரு சொட்டு கண்ணீருக்கு இவ்வளவு பெருசுண்டா? உலகத்துல கோடான கோடி கிட்டத்தட்ட 700 கோடி மக்களை நினைச்சு அழக்கூடிய தகஜத்துடைய தொழுகையில் அழக்கூடிய இந்த கண்ணீர், இந்த தௌவத்தில் உழைப்படக்கூடிய இந்த கண்ணீர் தூள் எவ்வளவு பொறுமதியான சொல்லு பெரியாரு. கோடிக்கணக்கான மக்களுடைய பாவத்தை நினைச்சு அழக்கூடிய கண்ணீருடைய பொறுமதி என்ன, வெளியிட்டு என்ன, இல்லை எவ்வளவு பெரும் சொல்லு பெரியாது. மொலனா காசிம் கிரேஸ் அல்லாவோட ஆயுள் எல்லாம் நீளமாக்கணும், கிட்டத்துல வந்துட்டு போனாங்க, ஒருத்தர் வச்சு பயன்ல சொன்னாரு, ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்ங்களோட ஒரு ஒரு ஜுப்பா உங்களுக்கு கிடைச்சா எவ்வளவு பொறுமை சொல்லி கேட்டாரு. ரசூலோட ஒரு ஜுப்பா எவ்வளவு பொறுமை சொல்லலை பெரியாரு, ரசூல பாவிச்ச ஒரு ஜுப்பா கையில கிடைச்சா எவ்வளவு பொறுமை, முழு உலகத்திற்கு அனைத்து தங்கத்தை அது பொறுமதியான சொல்லி சொன்னார். ரசூல பாவிச்ச ஒரு ஜுப்பா, ரசூல பாய்ச்ச ஒரு செருப்பு, ரசூல பாய்ச்ச ஒரு தொப்பி எங்களோட கையில கிடைச்சா எவ்வளவு பொறுமை. அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனால உறங்கி கொண்டிருக்கிறாங்களே, அந்த ரசூலோட காலில் படக்கூடிய அந்த மண் அல்லாட அரிசியோட பொறுமதியான சொல்லி சொன்னாரு. ரசூலோட கால் பட்டு கொண்டிருக்கிற அந்த மண்ணிக்கிற இது அல்லாட அரிசியோட குருஷையோட லவ்களுடைய மௌகூலையோட பொறுமதியான சொல்லி சொன்னாரு. ரசூலோட பூமி அந்த கால் படக்கூடிய அந்த பூமி துண்டு சின்ன, ரசூலோட உடம்புட பாவிச்ச பொருள் இவ்வளவு பொருண்டா, ரசூலோட உறுப்பு இவ்வளவு பொருந்துச்சுன்னா, ரசூலோட உள்ளத்துக்குள்ள 23 வருஷமாக வெந்து கொண்டிருந்த அந்த ஃபிக்ர் அந்த கவலை எவ்வளவு பொருந்து சொல்லி கேட்டார். இந்த உழைப்பு உம்மத்தோட உழை உம்மத்தோட உம்மத்தை பத்தி சுத்திட்டு பண்ணக்கூடிய இந்த புனிதமான தவத்தோட உழைப்பு இந்த பொறுமதி என்னன்னு சொல்லி கேட்டார். இந்த பொறுமதி நல்லா எங்களுக்கு இந்த காலத்துல இந்த பொறுமதியான ஒரு சொத்து தந்திக்கிறது, உம்மத்தை காண்டி அலையிறது திரியிறது பாடுபடுறது அல்லாடு, இந்த உழைப்பு அல்லாட உழைப்பு சொல்றது கிடையாது. இந்த உழைப்பு இது அல்லாஹ் சுப்ஹானஹு சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கியான், அல்லாஹ் சுப்ஹானஹு நபிமார்களை கொண்டு அல்லாஹ் அல்லாட பக்கம் அழைச்சான். இந்த காலத்துல அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மற்ற நபிமார்களுக்கு கொடுத்த உழைப்பை விட ரெண்டு விஷயம் வித்தியாசமாக ரெண்டு விஷயம் வித்தியாசமாக இருக்குது. பாருங்க, முன்னைய காலத்துல நபிமார்கள் இருக்கிற ஒரு ஏரியாவுக்கு மட்டும்தான் நபி ஆகிப்பாங்க. ஒரு ஏரியா சின்னத்துல சுஹைப் அலி இஸ்லாம் குடும்பத்துக்கு நபி, நைனுவாக்கு ஹசரத் யூனுஸ் அலி இஸ்லாம் நபி, மிஸ்ரு ஹசரத் மூசா அலி இஸ்லாம் நபி, ஒவ்வொரு ஒரு பட்டணத்துக்கு, ஒரு ஊருக்கு, ஒரு கிராமத்துக்கு, அந்த ஏரியாவுக்கு மட்டும்தான் அவர் நபி. சொல்ல பெரியார்களே, அவர் மட்டும்தான் வேலை செய்யணும். அவரோட பொஞ்சாதியும் சப்போர்ட் கிடைக்கல, புள்ளையும் சப்போர்ட் கிடைக்கல. அப்படி யாருக்கு உதவி கெடுக்கிறேன்னா அல்லாட்ட கேட்டு அவரை நபியாக மாத்திதான் எடுக்கணும். அந்த உழைப்புக்கு துணைக்கு மூசா அலி இஸ்லாம் ஹாரூன் அலி இஸ்லாம் கேட்கும் அல்ல, நபியாக மாத்திதான் கொடுத்தாங்க. யாரும் தௌஹீத் உழைப்பு செய்யறேன், நானும் என் புள்ளி எடுத்துக்கொண்டு வேலை செய்யறேன் போல பெரியாலே. இப்ராஹிம் அலி சாத் உதவி செஞ்சா ஹசரத் இஸ்மாயில் அலிஸ்லாம் நபியாக மாற்றப்பட்டுத்தான் உதவி செய்யப்பட்டான். யாரும் உதவியாக இருக்கிறோம்னா நபியாக மாற்றித்தான் உதவி செஞ்சான். நல்லா சொல்லி காசிம் சரி சப் சொல்றாங்க, அந்த பெரியாரை சொல்றாங்க, உண்மையா நபிமார்களுக்கும் எங்கட நபிக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, அதுல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த தௌஹீத்ல தர்தீப் எப்படின்னு சொல்லிச்சேன்னா, எல்லாரும் சேர்த்து கொண்டு வேலை செய்யக்கூடிய முறையை தான் ரசூலுக்கு அல்லாஹ் காட்டி கொடுத்தான். அபூபக்கர் சித்திக் முதலாவது நாள் கஸ்தி செஞ்சாங்க, ஆறு பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. ரெண்டாவது நாள் கஸ்தி செஞ்சாங்க, நாலு பேர் இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அதுல ரசூலுல்லாஹி இஸ்லாத்து வாயால் அந்த பத்து பேரும் சொர்க்கவாதின்னு சொல்லி ரசூலுல்லாஹி சொல்லிட்டாங்க. அவரோட கஸ்து ரெண்டும் கப்பு பயிற்சி கொடுத்தாங்க. இருபத்தி பூவத்துல இருந்து மெஹராஜ் வரைக்கும் ரசூல மெஹராஜ் பற்றி தொழிலை கொண்டு வரக்கூடிய இந்த நீண்ட காலம் சவுலப்பில் ஒரு அமலும் கடமை இல்லை. முழுக்க இந்த உம்மத்து செஞ்ச உழைப்பு என்ன தீனுக்கு பாடுபட்டது நபியோட சேர்ந்து சேர்ந்து அதுல ரசூல் இஸ்லாத்துக்கு சஹாபாக்களும் சில கிட்டத்தட்ட 150 ஜமாத்துகள் நடந்திருக்கு. 150 ஜமாத்துகள் பேசிக்கிற 27 ஜமாத் ரசூலா கலந்து கொண்டிருக்கிற மற்ற 123 ஜமாத்துகளும் ரசூல சஹாபாக்களை வச்சு அனுப்பி ட்ரைனிங் பண்ணினதுதான். அப்ப வந்துச்சுன்னா உண்டு இந்த உம்மத்து ஹரக்கத்தோட, இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு நக்கல ஹரக்கத்தை அலைஞ்சு திரிஞ்சு பாடுபடக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்திருக்கிறேன். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் சேர்த்து கொண்டு வேலை செய்யக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்திருக்கு. இந்த ரெண்டும் வேற எந்த ஒரு நபிக்கும் கொடுப்படல, ஒரு யாருக்கும் நல்லா கொடுக்கல, அவங்க மட்டும்தான் வேலை செய்யணும். இந்த உம்மத்துல ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் பெரியவர்கள் சொல்ல பெரிய அம்மா அதற்கு உம்மா அம்மாரா அப்படி கிளாஸ் படுத்து கொண்டிருக்கிறாங்க. உம்மா அம்மாரா வந்து கேட்கிறாரு, பிரசுல தூக்கம் சிரிச்சு கொண்டு எழுமினாங்க. உம்மா அம்மா இருக்கா என்ன யார சொல்லாச்சு என்ன தூங்கிட்டு எழும்புக்குள்ளே சிரிச்சு கொண்டு எழுமினாங்க. இல்ல ரசுலா ஏண்ட ஜமாத்தொண்டு கடற்படு ரசுலா எங்கட உம்மத்தோட கடற்பட கடல்ல போறது தெரியுதுன்னு சொல்லிச்சேன்னா, சஹாபாக்கோட கடற்பட கடல்ல போற எனக்கு தெரியுதுன்னு சொல்லிச்சேன்னா, இவ சுமரி ஏற்று யாரத்துல நானும் மாதிரி இலக்கு நானும் அந்த படை இலக்கு கடற்படை இலக்கு சொல்லிச்சுனா சரி நீ மாதிரி இப்பாய் திரும்ப ரசுல சாஞ்சு கொண்டு திரும்ப நேரத்துல திரும்ப எழுமினா சிரிச்சு கொண்டு எழுமினா திரும்ப ஓடி வந்தாச்சு. யாரசுல என்ன யாரசுல இல்ல இன்னொரு ஜமாத் இன்னொரு கடற்பட போறது எனக்கு தெரியுதுன்னு சொல்லிச்சேன்னா, ரெண்டாவது கடற்படையும் போகுது. பெரியாரு மக்கள் இன்னும் எதுவுமே தெரியல, இன்னும் சரியான உருவம் கொண்டு வரல தீனுக்கு. ஆனால் ரசூலுல்லாஹ் கடற்பட போறத பத்தி பேசியா உம்மு அம்மா ரசூலுல்லாஹ் யாரசுல நானும் அதுலேயும் நானும் இல்லை நீ முந்தினத்துல இப்பாயின்னு சொல்லிச்சேன்னா, ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு போறோம் அந்த முந்தின ஜமாத்துல உம்மு அம்மாரை பெய்த்து சோழக்கிட்ட ஒரு இடத்துல வாகனத்துல இருந்து கீழே விழுந்து கழுத்து முறிஞ்சு அப்படியே ஷஹாதத் அடைஞ்சு கொண்டா ரெண்டாவது யுத்தத்துக்காக போக சந்தர்ப்பம் கிடைக்கிறது. என்னச்சுன்னா இந்த உம்மத்துல ஒவ்வொருத்தர பொறுப்பு சவரலை பெரியாருக்கு. நாங்க விலங்கா மீக்கிறோம், நாங்க தாருண்டு, நாங்க ஒவ்வொருத்தரும் நபிக்கு பாரமான மனிதர்கள் சவரலை பெரியாருக்கு. எங்களோட ஒவ்வொருத்தர ஹயாத் ஒரு நபியுடைய ஹயாத்து போல சவரலை பெரியாருக்கு. எங்களால் உலகத்துல உம்மத்துல ஹிதாயத் எங்களுக்கு முன்னால் எல்லாம் திறந்து வச்சிருக்கிறது. நாங்க பாடுபடுவோம்னா அல்ல எங்களை போட்டு உலகத்துல ஹிதா எத்தனையோ ஆபீசியல் எத்தனையோ ஆலிவுகள் எத்தனையோ தக்குவா உள்ளவங்க எத்தனையோ பேருக்கு தௌபா எத்தனை பேர் ஹராம்ல இருந்து பாதுகாப்பு எத்தனையோ பெண்களோட கருதா எத்தனையோ மஸ்ஜிதுகள் எத்தனையோ தொழக்கூடிய மக்கள் எத்தனையோ ஹஜ்ஜு செய்யக்கூடிய மக்கள் எத்தனையோ சதகா கொடுக்கூடிய மக்கள் சில பேர் பெரிய ஒரு கஜானாவை திறந்துட்டு கோயிலும் உடல்படி வரக்கத்தை கொண்டு இது எல்லாம் எங்க ஒவ்வொருத்தரோட தொடர்பாக்கி வச்சுக்கிறது சவாலை பெரியாருக்கு. நாங்க விளங்கினாலும் சரி விளங்காத்தாலும் சரி நாங்க ஒவ்வொருத்தரும் நபி ஒரு நபியோட ஹயாத்தோட இருக்கிறது போல சவாலை பெரியாருக்கு. அலைந்து உழைப்பு எங்களுக்கு தந்திக்கிறது. இந்த உழைப்பு கொண்டு எதிர்பார்க்கக்கூடிய ஆகப்பெரிய விஷயம் என்னன்னு சொன்னா சவலை பெரியார்களே, அதற்கு உமர் அலி இல்லாம ஒரு நாள் 500 திர்ஹம் பணத்தை எடுத்து அதற்கு ஒரு சாபிட கையில கொடுத்துச்சுன்னா இதை பேத்து அப்து அபு அபுபைதா ஜர்ராஹ் அலி அந்த கையில கொடுத்துட்டு வாங்க அபு உபைதாவுக்கு கொடுத்துட்டு வாங்க. இவர் அந்த 500 திர்ஹத்தை எடுத்துக்கொண்டு பேத்து அபு உபைதா அலி அண்ணன் கொடுத்துட்டு உமர் அலி வசியம் செஞ்சாங்க, வசியத்தை செஞ்சு அனுப்பினாங்க. நீ சளியை கொடுத்துட்டு அவர் என்ன சேர்ந்து போய் மறைஞ்சிருந்து பார்த்து கொண்டிருக்கீன்னு சொல்லிச்சேன். நீங்க சல்லி எடுத்து என்ன சிறனுக்கும் பார்த்து கொண்டிருந்தேன். அப்போ போயிட்டான் எடுத்தான் சல்லியை பார்த்தாங்க 500 தங்க நாணயம் துவா செஞ்சாங்க. உமர்லான கையெழுத்து சரியேந்த மொட்டு உமர்லானுக்கு துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு இவர் தொடங்கினார் இதை கொடுக்கறதுக்கு. கொடுத்தவர் பார்த்து கொண்டிருந்தார், கொடுத்து கொடுத்து கொடுத்து கொடுத்து எந்த அளவு வந்துச்சுன்னா அவ்வளவுத்தையுமே அந்திப்பட்டதுக்கு முன்னால பங்கு வச்சு முடிச்சார். இவர் காப்புசாரி வந்துச்சுன்னா உமர்லான் சார் நான் கொடுத்தேன், என்ன நடந்துச்சு எல்லாத்தையுமே பங்கு வச்சு போட்டாரு. சரி, இவர் வந்து முஹாஜிர்களை சேர்ந்தவர். ரெண்டாவது நாள் அதற்கு உமர் இல்லாமோ இன்னொரு 500 தீனார் எடுத்து அதே மனிதர்கிட்ட கொடுத்துச்சுன்னா இதை இதை கொண்டு வைத்து முஹாஜிபுல் ஜபல்கிட்ட கொடுத்துட்டுவான்னு சொல்லி அரளி இல்லாம இவர் அனுப்பிச்சாரு. முஹாஜிபுல் ஜபல் அந்த கையில இந்த பணம் பேசுறது இவர் எடுத்தாரு, எடுத்து துவா செஞ்சாரு. அபு பிதர் செஞ்ச மாதிரி வெளியே இல்லாம உமர் லான் துவா செஞ்சு செஞ்சு செஞ்சுட்டு இவர் தொடங்கினாரு. கொடுக்கறதை கொடுத்து கொண்டு பேசாரு. எந்த அளவுன்னுச்சுன்னா பொஞ்சாதி வாரா மாதிரிலாண்ட முஸ்தி மாதிரிலாண்ட கொஞ்சம் மனைவி வந்தாச்சுன்னா என்ன உங்களோட அந்த மிஸ்கின் லிஸ்ட் எங்கள்ட பேர் இல்லையா, நாங்களும் மிஸ்கின் தானேன்னு சொல்லி சொன்னாரு. நாங்களும் சாப்பிடறதுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு மிஸ்கின் தானே உங்களோட லிஸ்ட்ல எங்கள்ட பேர் இல்லையா. இவர் தூக்கி கொடுத்தாரு கடைசி பைய பார்த்தா ரெண்டு திருஷம் ரெண்டு தீனார் பேலன்ஸ் இருந்துச்சு. அந்த ரெண்டே மனைவி எடுத்துக்கொண்டு பேசா இந்த கார்க்கு சாரி உமர்லான்ட்ட வந்து சொன்னாரு. இது அன்சார் ஹஸ் அவர்களை பெரிய உமர்லான் துவா செஞ்சாங்க. இவங்க எல்லாம் சகோதரர்கள். இந்த உழைப்புட பறக்கத்துல சோர்லை பெரியால வேலை செஞ்சு செஞ்சு செஞ்சு இந்த கல்பு சாபாக்கட கல்புகள் எப்படின்னு சொன்னா 10,000 பேர் ஒரு மஜ்மா அளிப்பாங்கன்னு சொன்னா இந்த ஒவ்வொருத்தரும் மற்ற 9,999 பேருக்கு நலவு நடக்கூடியவங்களாக இருந்தாங்க. சில முழு அவ்வளவு ஒரு மனுஷன் சில 5 பேர் உட்கார்ந்திருக்கிறோம். நாலு துண்டு அல்வா வந்துச்சு, 4 துண்டு வட்டலாப்பம் வந்துச்சு, 5 பேர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் சாப்பிட்டோம். ஒரு ஆள் பார்த்தாரு அப்படி 4 துண்டு தானிக்கு எனக்கு இல்லாட்டி பரவாயில்ல, இந்த 4 பேருக்கு பங்கு வச்சு கொடுத்தாரு, இவர் எடுக்கல. அந்த 4 பேரும் பார்த்தாங்க இவர் கொண்டும் இல்லை எங்களுக்கு தந்தவர் கொண்டும் இல்லை. அவங்க என்ன செஞ்சாங்க அவங்க இடத்துல அரவாசி இவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இவருக்கு 2 வந்துச்சு, மற்றவங்களும் பாதி போயிடுச்சு. கணக்கு பார்த்தா இவருக்கு எத்தனை வருது, இவருக்கு 2 வருது. 4 பேர பங்கு வரக்குல இவருக்கு 2 வரும். ஆனா அவங்களுக்கு பார்த்தாச்சுன்னா பாதி. ஒவ்வொரு சஹாபிட சிபத்தும் சோர்லை பெரியார்களே மற்றவங்களுக்காக வேண்டி வாழக்கூடியவங்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு தேவை ஆயுத்தநாயிர சம்பவத்தை பாருங்க. 14 கோடி சோர்லை பெரியார்கள் இருக்கு. 14 கோடி 80,000 தீர்கம் 80,000 தீனார் அவருக்கு வந்துச்சு. 14 கோடி எங்கட கணக்கு பாக்குறேன்டா. கொடுத்து கொண்டு போறான். கடைசியா பாங்கு செல்ற நேரம் நோம்பாளி அழிக்கிறாங்க. நோம்பு துறக்கத்துக்கு ஒன்றும் இல்ல. அடிமை பொம்பளை வந்து சென்னாக்கு ஒரு திருகத்தை கொஞ்சம் வச்சுக்கொண்டிருந்தா என்ன சரி, நோம்பு துறக்கத்துக்கு என்ன சரி வாங்கிச்சு. இப்போ வந்தேன் நான் சரி நீ முந்தி செல்ல வாணுமான்னு சொல்லி கேட்டாரு. கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க, எங்களுக்கு தேவையேன்னு அந்த ஒரு சிந்தனை சவர்லை பெரியாளுக்கு. இந்த உழைப்பிட பறக்கத்து கொண்டு சவர்லை பெரியார் எங்களை கல்புல இந்த ஹுப்பு துணியா போகும் உழைப்பு செஞ்சு செஞ்சு செஞ்சு கல்பு சோர்லை பெரியால வரலாம். நியூஸ் ரூமத்துல சொல்லுவாங்களாம் ஒரு கிணத்துல நாயோண்டி செத்து புழுந்துட்டு இப்ப நீங்க அந்த நாய் அந்த கிணத்துல இருக்கக்கூடிய நேரத்துல நீங்க 1,000 பாலி எடுத்து வெளியே போடுங்க, 1,000 பாலி எடுத்து வெளியே போடுங்க, தண்ணி சுத்தமாகாது. ஏன்னா அந்த உள்ளுக்குல அந்த நாய் நசிக்கிறது. அந்த நஜிசு எடுக்காத வரையில 1,000 வாலி எடுத்து போட்டாலும் அது சுத்தமாகாது. இது போல எது வரையில எங்களோட உள்ளத்திலே கூடிய இந்த ஹுப்பு துனியா போகாத சோர்லை பெரியார்கள். துனியாட ஆசா பாசங்கள், துனியாட மோகங்கள், தலை துனியாட பெரிய பிக்சர்கள் திட்டங்கள் இதெல்லாம் உள்ளத்திலிருந்து என்னைக்கு போகாத சோர்லை பெரியார். அது வரையில எங்களோட ரப்பு ஜெல்ல ஜெல்லாலும் அம்முன்னு வாழும் இந்த கல்புக்குள்ள வாரதில்லை சோர்லை பெரியார். ஹரு தமன்னா அதில் கெருத்து ஹோகை அபு து ஆஜா அபு து ஹல்வத்து ஹோகை. யால என்ன கல்பு இப்ப சுத்தம் ஆயிட்டு யாழ்லா ஒரு துணியாட ஆசா பாசம் இல்லையால என்ன கல்புல இப்ப சரி நீ வாழை தெரியாது. என்னைக்கு கல்பு உப்பு துணியால இந்த கிளியர் ஆகுமோ சுத்தமாகுமோ அன்னைக்கு அல்லாஹு சுப்ஹானஹுவத்தால கல்புக்குள்ள வர ஆரம்பிப்பான். இந்த உழைப்பு செஞ்சு செஞ்சு செஞ்சு சவலத்தில் எங்களுக்கும் எங்களோட அல்லாவுக்குள்ள தொடர்பு உண்டாக்கி கொள்ளும். அவன் தான் படைச்சன் பரிபாலிக்கூடிய அயாத்தா கூடிய மௌத்தா கூடிய சவலை தெரியாது. சின்ன தண்ணீர் துளியில இந்த பிரம்மாண்டமான சமுத்திரம் வரைக்கும், சின்ன மண் துளியில இந்த பிரம்மாண்டமான மலைகள் வரைக்கும் சவலை, சின்ன எறும்புல இந்த போட்டி அதுல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் எல்லாத்தையுமே படைச்சக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா. நான் சொல்ல சிலைகளை கொண்டுமா உண்டுமாக மாற்றும் சவலை தெரியாது. எல்லாம் சொல்லும் சிலைகளை கொண்டுமாகாது. ஏன் சிலைகளை கொண்டுமாகாது, அது மண்ணால படைச்சிக்கிறது சோலை பெரியாது. நாங்க என்ன தலை படைச்சிக்கிறது சோலை பெரியாது. எங்களோட மிஸ்டர் என்ன, நாங்களும் மண்ணாலதான் படைச்சிக்கிறது சோலை பெரியாது. எங்களை கொண்டு உண்டுமாக போறது எங்களை கொண்டால சோலை பெரியாலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒளியால படைக்கப்பட்டவங்க. எங்களை விட பல கோடான கோடி மடங்கு தாக்கத்துல ஜிப்ரீல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துல கூட உலகத்துல எதுவுமே நாடாது எல்லாம் நாடாம சோலை பெரியாது. இதுதான் எக்கின்னு சொல்றது. நாங்க என்ன சொல்லுவோம், நான் இல்லாட்டி சரி இந்த ஹக்கீக்கத்து என்ன, இந்த பேசுற ஹக்கீக்கத்து என்ன, நான் இல்லாட்டி என் குடும்பத்தை யாரு பாக்குற, இந்த ஹக்கீக்கத்து என்னன்னு சொன்ன சவலை பெரியாலே நானும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா பார்ட்னர்ஷிப் நடத்தும். இது இந்த ஹக்கீக்கத்து தான். நானும் அல்லாவும் பார்ட்னர்ஷிப், நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அதுல அல்லாஹ்னா இல்லவே இல்லை. உலகத்துல நான் யாரையும் எந்த ஒரு உதவிக்கும் எடுக்கிறது இல்லை. நான் குல்ஹுவல்லாஹ் அஹத் சில குழுவெல்லாம் அசூலத்திக்கிறேன். இது ஒரு கோதினா எங்களுக்கு ரஹ்மத் இறங்கும், ரெண்டு முறையினா எங்க குடும்பத்துக்கு ரஹ்மத் இறங்கும், மூணு முறையினா ஒரு குரான் முடிச்ச நன்மை கிடைக்கும், நாலு முறையினா அடுத்து வீட்டுக்கும் சேர்த்து ரஹ்மத் இறங்கும், பத்து முறையினா ஒரு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கிடைக்கும், 70,000 தலவாசல் உள்ள சிவப்பு ரத்தினத்தால் ஒரு மாளிகை கிடைக்கும். 10-15 வருஷம் கஷ்டப்பட்டு வீடு கட்டி பெரியாசலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு வீடு ஒன்று கட்டி வீட்டுட்டு ஓப்பனுக்கு ஒரு குர்பான் ஒன்று கொடுத்து குடும்பத்தெல்லாம் அழைப்பிச்சு என்னன்னுச்சுன்னா, நானும் இந்த கூடு குடி போடுறாரு, மச்சான் இந்த கூடு குடி போடுறாங்க, எவ்வளவு சந்தோஷம் சோழலை பெரியாரு, எவ்வளவு காலம் பிடிக்குது இந்த வீட்டுக்குள்ள சோழலை பெரியாரு, கிட்டத்தட்ட 15 வருஷம் பிடிக்குது, எங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டுறதுக்கு இதுக்கு எத்தனை தலைவாசல் இருக்குது, 70,000 தலைவாசல் உள்ள ஒரு மாளிகை கட்டுறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் வேணும், குளிராசுரத்தை 10 முறையினா சொர்க்கத்துல கோடான கோடி வருஷத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு மாளிகை தருவான். சில அது முத்துக்கிறது சிவப்பு ரத்தினத்தால் ஆனது. யார் 100 முறை ஓதுவாங்களோ 200 வருஷத்துடைய பாவம் மன்னிக்கப்படும். யார் ஒரு நாளைக்கு குல்ஹுவல்லாஹ் சூரத் 200 முறை ஓதக்கூடிய பாக்கியம் கிடைக்குமோ சோழலை பெரியாலே 9 நிமிடத்தில் கிடைக்கும், 9 பாக்கியம் கிடைக்கும். ஒன்று சரி 3 முறைன்னு சொன்னா சரி, 67 குரான் முடிச்ச நன்மை கிடைக்கும், 20 மாளிகை கிடைக்கும் சோழலை பெரியாளுக்கு, 300 அல்லாத ரஹ்மத் இறங்கும், 300 அதாபுடைய வாசல் மூடப்படும், 300 சில பரக்கத்துடைய வாசல் திறக்கப்படும், அல்லாத இல்முலேருந்து இல்மு நசீபாகும், அல்லாத சபூர்லேருந்து சபூர் நசீபாகும், 2,000 ரகாத் நபீல் தொழில் நன்மை கிடைக்கும், சில 200 வருஷத்திலே பாவம் மன்னிக்கப்படும், 110,000 மலக்களை கொண்டு மௌத்துடைய நேரத்தில் சங்க மறுவாறு செய்யப்படும். இதை எட்டும் சிறுசி சவர்ல பெரியாலே ஆக பெருசு என்னன்னுச்சுன்னா, யார் குழுவிலா சூரத்து அதிகமாக ஓதக்கூடிய பழக்கம் இருக்குமோ அல்லாவுடைய முகப்பத் உண்டாகும், அல்லாட முகப்பத் உண்டாகும். சங்கையான சோழலை பெரியால உள்ளம் ஈக்கிறே உள்ளம் முன்னா காசின் சாப் சொன்னாங்க, இந்த மரத்துல உலகத்துக்கு எல்லா படைப்புணங்களும் அதோட வேர் கீழே இருக்கிறது, எல்லாம் கீழே தான் நோக்கிக்கிறது. ஒரு பில்டிங் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஒரு மரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாம் கீழே நோக்கித்தான் அதை ஆரம்பம் ஈக்கும், ஆனா கல்பு மட்டும் மேல நோக்கிக்கிறீர்கள், உள்ளம் மட்டும் மேல அல்லாவை நோக்கிக்கிறது உள்ளம், ஆனா உள்ளத்துக்குள்ள அல்லாஹ் மட்டும்தான் வரும். இந்த உழைப்பு செஞ்சு சவலை பெரியால எங்களுக்கும் எங்களோட அல்லாவுக்குள்ள தொடர்பு சீராகும், எங்களோட ரப்புடல் தொடர்பு நாங்கள் சீராக்கி கொடுவோம். உழைப்பாக பெரிய எதிர்பார்ப்பு தான் சொல்லுக்கு, உள்ளத்துக்குள்ள அங்கேயான சொல்ல அல்லாவோட முகப்பத் வரணும், அல்லாட முகப்பத் வந்தா அல்லாஹ் எதை முகப்பத் வைக்க செல்றானோ அதை முகப்பத் வைக்கலும். தாய் தப்பி பேர்ல நீங்க மொஹபத் ஆயிருங்க, புள்ளவங்களோட இறக்கம் ஆயிருங்க, ரெண்டாவது ஆக பெரிய முகமது ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகபத் உள்ளத்துல உண்டா. பத்ருடைய யுத்தத்துல ஹசரத் அபூபக்கர் சித்திக்லானு சொன்னாங்க, மகனை பார்த்து பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தாரு, மகனை பார்த்து மான் செல்லார பாப்பாவை பார்த்து பத்ருடைய யுத்தத்துல இந்த வாளுக்கு நேரம் வந்தீங்க பாப்பா, நீங்க வாப்பான்ற சுட்டி நான் சும்மா போனேன். அபூபக்கர் சித்திக்லானு சொன்னாங்க, நீ மட்டும் ஏண்ட முன்னுக்கு தெரிப்பட்டிருந்தா ஒரே வெட்டா வெட்டி போயிருந்தேன். சில உஹத் யுத்தம் நடந்து அந்த யுத்தம் நடந்துச்சு சவுலை பெரியாத்துல, இந்த பத்ருடைய யுத்தத்துல அபு உபைதா நான் நேரத்தோட சின்ன ஹஜரா அபு உபைதா பின் ஜர்ராஹ் இல்லாங்க, ஜர்ராஹ் வாப்பா அபு உபைதா இல்லானு ஜர்ராஹ் கானு யுத்தத்துல சந்திப்பு ஏற்பட்டுச்சு. அவரு காபிரோட தரப்புல வந்திருக்கிறார், ஜர்ரா அபு உபைதா இல்லானு முஸ்லீமோட தரப்புல வந்திருக்கிறான். யுத்தம் நடக்குது கடைசியா வாப்பாக்கும் மகனுக்கும் இடையில சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. யுத்தம் நடந்து கடைசியாக மகன் வாப்பட கலைச்செடுத்தாரு சவுலை பெரியாரு, சொந்த தகப்பன் கழுத்தை அது அபூபேதர்லாம் எடுத்தாங்க வாப்பட கழுத்தை. தீனுக்கு முன்னால அல்லாட தீனுக்கு முன்னால அல்லாட ரசூலுக்கு முன்னால எங்களுக்கு தாப்பம் பெருசியும் இல்ல, குடும்பம் பெருசியும் இல்ல. அந்த பதிலுடைய யுத்தம் நடந்து 70 பேர் கைதியா படிச்சிக்கக்கூடிய நேரத்துல மஷூரா நடந்த நேரத்தில் உமர்லா என்ன சொன்னாங்க, யார் சூழல்லா இவங்க அல்லாவுக்கு எதிராக அல்லாட ரசூலுக்கு எதிராக வாழ் தூக்கினவங்க யார சொல்லா, ஆனால் இவங்களை வெட்டணும், எப்படி வெட்டணும் தெரியுமா யார சொல்லா, உங்களோட குடும்பத்தார்கள நீங்க வெட்டுங்கோ, எந்த குடும்பத்தார்கள் எந்த கையில தாங்கோ நான் வெட்டுறேன் சொல்லி சொன்னாங்க. இவங்க விளங்கணும், எங்களோட உள்ளத்துல அல்லாவும் ரசூலும் எல்லாம் வேறொன்று கிடையாது, இவங்க விளங்கணும் சொல்லி சொன்னாங்க. இந்த பெரியார்கள கல்பு சவரில் பெரியார்களே இந்த தீன சுமந்தீன்ச்சு, இந்த தீன சுமந்தீன்ச்சு சுத்தமான கல்புகள் ஆயிருந்துச்சு. தீனுக்கு முன்னாள் கசூட காலத்துல ஒரு பெண்மணி கொலை செய்யப்பட்டிருந்தார், ரகசியமா கொலை செய்யப்பட்டிருந்தார். நபிசுலாம் சஹாபாக்களை வச்சு எல்லாம் கேட்டாங்க, இன்னத்துல ஒரு பெண்மணி கொலை செய்யப்பட்டிருக்கிறது, தாரு கொலை செஞ்சது யாருமோ பதில் செலுத்திக்கல, ரெண்டாம் முறை ரசூல கேட்டாங்க யாரும் பதில் செலுத்திக்கல, மூணாவது கேட்டாங்க நான் அல்லாத ரசூல் கேட்கிற நீங்க எல்லாரும் மௌனமாயிக்கிறீங்களேன்னு தெரிஞ்சிருந்தாங்க. ஆனால் அல்லாட ரசூல் கேட்ட நீங்க எல்லாம் மௌனம் ஆயிக்கிறீங்க, கண் தெரியாத ஒரு சஹாபி எழுப்பினார், யார சொல்ல நான் தான் கொலை செஞ்சேன், யார நான் தான் கொலை செஞ்சேன். ரசூலை கேட்டா ஏன் நீங்க கொலை செஞ்சீங்க, யார சொல்லா என் மனைவி மௌத்தானத்துக்கு பின்னால் அவளோட தன்னை வாழ்க்கை நடத்துறேன், என் அடிமை பெண் அவள், அவளுக்கும் எனக்கும் குழந்தையை மீக்கிறேன், அவள் தான் எல்லா வேலையும் செஞ்சு தரது, என் உடுப்பு கழுவணுமா, என்னை மற்ற மற்ற ஏற்பாடுகள் செய்யணுமா, எனக்கு சாப்பாடு செஞ்சு தருமா, எனக்கு பெரிய எல்லாமே அந்த பெண்ணால தான் நடக்குது. ஆனால் யார சொல்றா, அவள் உங்களை குறை சொல்றாள், அவள் இஸ்லாத்துக்கு வந்து இல்லை, அவங்களை குறை சொல்லி கொண்டு உங்களை ஏசி கொண்டிருக்கிறாள், நேற்றுல தாருக்கு மாறுக்கா கொஞ்சம் கூட உங்களை ஏசிட்டாள், யார சொல்ல எனக்கு தெரியும் இல்லாட்டி எனக்கு கஷ்டம், ஆனாலும் உங்களை ஏசின அந்த அந்த அந்த வேகம் என்னால பொறுக்கையெல்லாம் பேசிட்டு நான் ஒரு காகிதத்தை எடுத்து அவளை வயிற்றுல குறிச்சிட்டேன்னு கிடைக்கிறேன், நான் கொலை செஞ்சு போட்டேன். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால அல்லாஹ்வுக்கு முன்னால எங்களோட முன்னோர்களோட வாழ்க்கை வரலாறுகளை பார்த்தா எதுவும் பெருசு இல்லை சார், தெரியாது உழைப்பு செஞ்சு செஞ்சு செஞ்சு எங்களோட உள்ளங்கள்ல ரசூலோட பொறுமதி, அல்லாவுடைய பொறுமதி, அல்லாவுடைய தீனுடைய பொறுமதி, இந்த மூணும் பொறுமதியாக வரணும் சார்லே, தெரியாது இதுக்கு முன்னால எதுவும் எங்களுக்கு பெருசு இல்லை. இப்படி ஒரு நிலைமை வருந்துச்சுன்னா சார்லே, அதுக்கு பின்னால் எங்களோட அமல்கள் ரொம்ப நூறானியத்தாக இந்த பாதையில சவலை தெரியாதுலே, எங்களோட இபாதத்துல ஆக உயர்ந்த இபாதத் எங்களோட தொழுகையை சீராகும், வாழ்க்கையில வருவாய் செலவு அதிகமாகும், சதக்காவுடைய வாசல் மூடப்பட்டு போகும், நபில் தொழுகையிட பாக்கியங்கள் குடும்பப்பட்டு போகும், சில பதிலுக்கு நேரம் இல்லா பேசும், ஹலால் போலா பேச ஹராத்துக்குள்ள நுழைவார், இந்த அஞ்சு முசீபத்தில் சிக்குமா, உழுவுல கடப்பு செய்யறதுக்கு, உழுவுல கடப்பு செய்யறதுக்கு சமைக்கும் தொழிலை சீராக்கிறதுக்கு முன்னால இன்னைக்கு தொழுற இடம் சுத்தமாயிக்கணும், தொழுற உடம்பு சுத்தமாயிக்கணும், உடுப்பு சுத்தமாயிக்கணும், அல்லாஹ் தாமத் பரக்காத்து பாடுலா பறக்க செய்யணும். அவர் சொல்றாரு இன்னைக்கு மக்கள் இதை தவறா விளங்கிட்டாங்க, மக்கள் இதை தவறா விளங்கிட்டாங்க, உடல் சுத்தம் சரியா செல்றது வந்து உடம்பு உடல் சுத்தம் சரியா செல்றது வந்து ஹராமான சாப்பாடு சாப்பிடாம இருக்கணும், ஒரு மனுஷன் முழுக்கான சரியான குளிப்பு வாஜிபான ஒரு மனுஷன், முழுக்கு வாஜிபான ஒரு மனுஷன், தொழுற எப்படி ஹராமோ இது போல ஹராம் சாப்பிடுவோம், தொழுற ஹராம் சொல்லிச்சுனா ஹராமான ஒரு மனுஷன் ஹராம் சாப்பிடக்கூடியவன் கபுத்துலால பெற்று தொலட்டுமே சவர்ல பெரியாரு, அந்த தொழுற தொலத்தொல அல்லாவுக்கு தூரமாகுவானே கிட்டவாக மாட்டார், அதனால எங்களுடைய வியாபாரங்கள் சுத்தமாகணும், தொழில சீராகக்கூடிய பாபுல சேர்ந்தது சவர்ல பெரியாரு, யாவாரும் சுத்தமான ஹலாலான உணவு வயிற்றுக்குள்ள போகணும், உழுவுக்கும் தொழுகைக்கும் இடையில யாரு பேசுவாங்களோ தொழில உரிமத்து பறிவைத்திரும்னு சொல்லி சொல்லுவோம், உழுவுக்கு பிஸ்மில் இருக்குது தொழுகைக்கு பிஸ்மில் இல்ல, இந்த உழுவுக்கும் தொழுகைக்கும் இடையில யாரு இடையில பேசிக்கொண்டு திரிவாங்களோ தொழிலோட உரிமத்து பறிவை தொழிலோட நூறானியத்தை பறிவைத்திருவாங்க, அப்ப தொழுவனும் சவலை பெரியாரு, இதெல்லாம் சமைக்கணும், தக்குல வந்து நின்று ஒரு தொழுக தொழுகத்துக்கு பின்னால ஏன்டா மறுபடிய தொழுகைக்கும் எஷாவுடைய தொழுகைக்கும் முன்னேற்றம் இல்லாட்டி ஈமான்ல நான் குறைபாடு அடைஞ்சிருக்கிறேன், ஏன்னா மறுபடிய தொழுகைக்கும் எஷாவுடைய தொழுகைக்கும் ஒரு முன்னேற்றம் இருக்குன்னா நான் ஈமான்ல முன்னேறிக்கிறேன், ஒவ்வொருத்தரும் சார் சலாம் கொடுத்துட்டு அதே இடத்துல உட்கார்ந்து எங்களோட தொழிலை நாங்க மனசபா செய்யணும், நான் இப்ப தொழுக தொழிலோட நிலைமை என்ன, என்னோட தொழிலோட நிலைமை என்ன, அதனால தான் தலையில் உட்கார்ந்து தொழில் ஈசி சாபன் படிங்க, ஒரு பரலான தொழுக தொழுகத்துக்கு முன்னால உழுவுக்கு முன்னால ஒவ்வொரு அமலுக்கு முன்னால என்னென்ன கூலி கிடைக்கும் இதை நீங்க அந்த அமலுக்கு முன்னால கொண்டு வாங்க, சக்குல நின்று உடனே தத்பீர் கட்டவானம் சவலை கிடையாது, பாய் அப்துல்வாபாஜியார் செல்வாரு ஒரு இபாதத்தை செஞ்சுட்டு தூக்கி வீசிட்டு பேசிடாதீங்க, குரான் ஓதினீங்க ஒரு ஐன் ஓதினீங்க, இன்னைக்கு இந்த குரான் ஒரு ஐன் ஓதினீங்க, நீங்க குரானை மூடிட்டு அல்லாட்ட கேளுங்க செல்லுங்க யாருலா இன்னைக்கு நீ ஒரு ஐன் குரான் ஓதக்கூடிய பாக்கியத்தை தந்த ஐயாள்லா யாரு நீ பறக்க செஞ்சு நாளைக்கு இதை கொஞ்சம் கூட்டிட்டாயாள்லாந்து அந்த அமல கபூல்சிய வச்சுட்டு எழுப்புங்க, நீங்க கபூல்சிய வைக்காம ஆயிரம் திக்கு செய்யறதை விட கபூல்சிய வச்சுட்டு செய்யற பத்து திக்கு பொறுமதியான சொல்லிச்சேன், திக்கு செஞ்சோம் துவாசியம் யாருலா எவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் எவ்வளவு முசீபத்தில் மத்தியில் ஒரு பத்து திக்கு உனக்கு ஒண்ணு ஒண்ணு ஒன்ன பத்தி ஒரு பத்து திக்கு செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தை, ஒரு ஐந்து குரான் வரக்கூடிய பாக்கியத்தை தந்தை, அதெல்லாம் ரெண்டு ரகத்து நக்கில் தள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தை, சரி அமலுக்கு போறோம் அமலை வீசிட்டு பேசிடாம அந்த அமலை கபூசியா வச்சுட்டு போகணுமா, இதெல்லாம் மேசி சாபனோட சொல்ல தொழுக இபாதத் கபூலாகக்கூடிய அமல்கள் சேர்ந்தது சொல்ல பெரியார், இபாதத்தை படிக்கணும், இதை சீராக்கணும், இபாதத்தை எல்லாத்துல கொண்டு போய் சேர்க்கணும் சொல்ல பெரியார், அல்ல எங்களை வாழ்க்கையில எல்லாம் பறக்க செய்யணும், அங்கேயான சவலை பெரியால இன்றைக்கு அலைஞ்சு திரிஞ்சு பாடுபடுவோம் என்னது இதுக்காகத்தான், அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலத்துல சஹாபாக்கள் தீனுக்கு பாடுபட்டாங்க, கொஞ்சம் பேர் கொஞ்சம் ஆறு சஹாபாக்கள் மஷூரா பண்ணாங்க, இப்ப நாங்க தீனுக்கு பாடுபட்டோம், மாசல தீன் ஹயாத் ஆயிட்டு, அதனால இப்ப நாங்க என்ன செய்வோம் கொஞ்சம் எங்களோட தோட்டம் தருவதை பத்தி கொஞ்சம் பார்ப்போமே, இப்ப எவ்வளவு மக்கள் தீனுக்கு வந்துட்டாங்க தானே, இவன் மஷூரா பண்றாங்க இதில் என்ன முடிவாகல என்ன, இப்போ பேச்சொன்று நடக்குது, பேச்சொன்று நடக்குது, தோட்டம் எல்லாம் எவ்வளோ காலம் எவ்வளோ காலம் பார்க்காம விட்டு எல்லாம் பழுதா பேசுது, எல்லாம் காடா பேசுது, கொஞ்சம் தோட்டம் தொடர்பு பற்றி ஃபிக்கர் பண்ணுவேன். இவங்க செஞ்சுக்கணும், இவ்வளோ ரசூலுல்ல கல்லாசு போனதுல குர்ஆன் ஆயத்தா இருக்கிறான், உங்களோட கைகளை நீங்க நாசத்துல போட்டுக்கொள்ளவானும். தீனுக்கு குறப்பாடு செய்யறது இல்லை, குறப்பாடு நினைக்கிறது கையில நாசம் எல்லாம் ஆயத்தா இருக்கிறான். அதுக்கப்புறம் இந்த ஆயத்துல அந்த சகாபாக்கள காதுக்கு போய் தட்டிச்சு ஓடி ஓடி வந்தாங்க, சாபாக்க சொல்லிட்டு ஓடி ஓடி வந்தேன். அரசு இல்லாக்கு அல்ல இப்படி குரான் ஆயத்தை இறக்கிக்கணும், இப்படி குரான் ஆயத்தை இறக்கணும், சரி அரசு இல்லாக்கு நாங்கள் இதுக்கு பிறகு தீனுக்கு நாங்கள் மௌத்தாகம் வரைக்கும் குறப்பாடு செய்ய மாட்டோம். திரும்ப போயிட்டு திரும்ப மஷூரா பண்ணாங்க. சரி அப்படின்னா ஒரு வேலை செய்வோமே, நாங்கள் ஒரு வேலை செய்வோமே, எங்களை தோட்டம் தோவலாம் அந்த அடிமைகள கையில கொடுக்குமே செய்யறதுக்கு. ஆனா ஒரு பிரச்சனை தண்ணி தட்டுப்பாடு ஆகிக்கிறது, ரசூலுள்ளாஹி போயிட்டு நாங்கள் தண்ணிக்கு கொஞ்சம் துவா செய்வோமே, தண்ணி கிடைக்கிறதுக்கு துவா செய்வோமே, கிணறு இல்லை தண்ணி வாரத்துக்கு துவா செய்வோமே. இப்ப திரும்ப ரசூலுகிட்ட வாராங்க, ரசூல அந்த அன்சாரில் பார்த்துட்டு சஹாபாக்களை வச்சு அன்சாரோட பலாயில பேசினாங்க, அன்சாரா தீனுக்கு இப்படி இப்படி உதவி செஞ்சாங்க, நாங்க இப்படி தேவைப்படக்கூடிய இப்படி எல்லாம் உதவி செஞ்சாங்க. அன்சார பலாயில பேசிட்டு பேசிட்டு ரசூலுக்கு நுபுவத்துல ஜோக் வந்துட்டு அன்சாரா பார்த்தீங்கன்னா, அன்சார் உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க, நாங்க அல்லாட்ட கேட்டுத்தாருன்னு தெரிஞ்சுமா, கேட்க வந்தீங்க தண்ணி சொல்ல தெரியாது, தண்ணி கேட்கறதுக்கு வந்தீங்கிறேன். அந்த ரசூல அன்சார் உங்களுக்கு என்ன வேணும் நீங்க கேளுங்க, அல்லாட்ட உங்களுக்கு கேட்டுத்தாருன்னு சாபாக்கள் கண்ணால காட்டி கொண்டாங்க. இப்ப இந்து இந்தும் இப்ப தண்ணி கேட்கப்படாது, எவ்வளவு நீங்கத்தாலே அவ்வளவு தெரியாது, இந்த கட்டத்துல தண்ணியை கேட்கிறா, இவ்வளவு காலம் பேசிட்டு தானே, இது போற மாதிரி போட்டும் கண்ணால காட்டிக்கணும், தண்ணி கேட்கவானும் எல்லாரும் ஒன்றுச்சுன்னா யாரும் சொல்லா, நீங்க யாருக்கு துவாசங்க, மௌசரத்துக்கு துவாசங்க, யார பாவ மன்னிப்பு துவாசங்க, ரசூலுக்கு துவாசங்க, யாருலா அன்சாட பாவத்தை மன்னிப்பாயாக, அன்சாட மனைவி மக்களோட பாவத்தை மன்னிப்பாயாக, அன்சாட பிள்ளையோட பாவத்தை மன்னிப்பாயாக, அன்சாட பிள்ளையோட பாவத்தை மன்னிப்பாயாக, அன்சாட அடுத்த விட்டு காத்த பாவத்தை மன்னிப்பாயா, அன்சாட அடிமைகள பாவத்தை மன்னிப்பாயா, ரசூல அப்படியே விட்டாங்க. சாபாக அழுது அழுது அழுது ஆமின்னு சொன்னாங்க, அழுது அழுது ஆமின், ரசூல அழுதாங்க, சகாபாக்கம் அழுதாங்க, சொல்லே பெரியாளு சீனு குழப்பி செஞ்சு செஞ்சு செஞ்சு அவங்களோட வாழ்க்கை வரலாறுல பார்த்தேன்னு சொல்லி சொன்னான். சொல்லே பெரியாளு இது சந்தர்ப்பம் கிடைக்கிற நேரம் பயன்படுத்திக்கலாம், அல்ல அந்த துவா எப்படி கபூல் செஞ்சுப்பான் சொல்லே பெரியாள், அதனால மேலான சோலை பெரிய அல்ல எங்களுக்கு பொறுமதியான ஒரு உழைப்பு தந்திக்கிறது, அங்கேயான ஒரு உழைப்பு தந்திக்கிறது, எங்களோட 14 பரம்பரை கண்ணியப்படுத்தப்படக்கூடிய ஒரு உழைப்பு தந்திக்கிறது. ஆனா என்னாரு இந்த உழைப்பு நீங்க செய்வீங்கடா, அல்ல உங்களுக்கு உலகத்துல தரக்கூடிய கூலிகள்ல ஆக கடைசி தரமான கூலி குஸ்னுல் ஹாத்திமா, உங்களோட கடைசி முடிவு நல்லதாக இருக்கும். எந்த ஒரு சஹாபியும் வெற்றி பெற்றேன் கொண்டு தான் போனாரே ஒழிய நஷ்டவாளியாகி உலகத்துக்கு போகல, தீனுக்கு பாடுபட்ட எந்த ஒரு சஹாபியும் நஷ்டாகல, ஆண்களும் தான் பெண்களும் தான் சொல்ல தெரியாது. அதனால கொஞ்சம் சேலந்து உழைப்பு செய்யணும், நாங்க ஒருத்தரும் பொறுப்புதாரி சொல்ல தெரியாது, நாங்க உலகத்துடைய பொறுப்புதாரி சொல்ல தெரியாது. அல்லா சுபானத்தை எங்களுக்கு பொறுப்பா தந்திக்கிற எங்க குடும்பம் இல்ல சவலை பெரியாள், அல்ல நபீட கையில கூட கொடுக்கல ரிஸ்கிட பொறுப்பும் ஹிதாயத்திட பொறுப்பும், அல்ல அல்லாட கையில மட்டும் தான் வச்சுக்கிறது, அல்லா தான் கழிக்கக்கூடிய சவலை பெரியாளுக்கு. நாங்க அல்லாக்கு எந்த சப்போர்ட் பண்ண தேவையில்லை, நான் அது தேவையில்லை, அனானியத் அல்லாக்காக வெறுப்பானது, நான் இல்லாத்தான் நான் இல்லாட்டி சவலை பெரியாள, இது இது பேசக்கூடிய பேச்சல், இது குப்புரியத்துல பேச்சுது, எங்கட அல்லாத்தான் எல்லாம் செய்யக்கூடியவன், எங்கட ரொம்ப பெரும் கஜானாவுடைய சொந்தக்காரன் சவலை பெரியாள், பெரும் குதிரத்துள்ள 10,000 வருஷத்துடைய கார்ப்பு சாரி குரான்ல செல்றான், 10,000 வருஷத்துடைய கார்ப்பு சாரி, இதுக்கு பிறகு அப்படிப்பட்ட சக்திவான்கள் வரமாட்டாங்க, சபாவாசியில போய் இதுக்கு பிறகு அப்படிப்பட்ட விவசாயிகள் வரமாட்டாங்க சவலை பெரியாள், எல்லாம் கார்ப்பு சாரி செல்றான், இது நம்புவத போல இதுக்கு பிறகு அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் காரணம் போல அப்படிப்பட்ட பணக்காரர்கள் உலகத்துல இதுக்கு பிறகு வரமாட்டாங்க சவலை பெரியாள், அப்படிப்பட்ட வம்பர்கள் அவள் அல்ல என்ன செஞ்சாங்கத்தெல்லாம் குரானுக்கு யாரு கேளு சவுல பெரியார் சொத்துக்குளத்துக்கு தலையில கொட்டுறதுக்கு எங்களை ரொம்ப செஞ்சான்னு என்ன காரண தலையில கொட்டி நானே சவுலை பெரியார் இன்னைக்கு வரையில பூமி கடையால பேசி கொண்டிருக்கிறேன், அல்லாத குடியும் சவுல அது எல்லாம் கடந்தது, அல்லாத உதவியும் அது எல்லாம் கடந்திருக்கு, இன்சன்சுல்லாஹியன் சுருக்கும் இன்ன பத்தி சிறப்பித்தல சஜீத், ஆனா சவுலை பெரியாலே அல்லா மகானோத்தில எங்களுக்கு உதவி செய்வோம், சஹாபாக்களுக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க, ஆனா அல்லா ரஹ்மத் செய்யணும், உங்களோட மஹல்லாக்கள் செழிப்பாகணும், உங்களோட ஏரியாக்கள் செழிப்பாகணும், இந்த உழைப்பு நீங்க சுமந்து போங்க, இந்த உழைப்பு நீங்க கபூல் செய்யுங்க, இல்லை இப்போ நீங்கள் கபூல் செய்யுங்க. பாலம்புரிய ரஹ்மத்தில் ஒரு மத ஒரு ஒரு பள்ளியில் இமாம சிபுகன்னு டெல்லியில் கபூராலியா போயிட்டார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, சென்னாரம் நான் ஒரு பள்ளியில் இமாம செஞ்சு கொண்டிருந்தேன், நான் 3 வேலை செஞ்சேன், நான் குரான் மசா செஞ்சு கொண்டிருந்தேன், அந்த ஏரியாவில் உள்ள புள்ளுவங்க எல்லாம் வச்சு குரான் மசா செஞ்சு கொண்டிருந்தேன், ரெண்டாவது ஊர் மக்களுக்கு கிழமைக்கு 2 நாள் நான் மசாயில் செல்லி கொண்டிருந்தேன், என்னால் பொதுமக்களுக்கு மசாயில விஷயமும் சின்ன பிள்ளைங்களும் குரான் ஹல்காவும் குர்ஆனும் மற்ற இமாமத்து 3 வேலை நான் செஞ்சு கொண்டிருந்தேன், இமாமத்துக்கு செஞ்சு கொண்டிருந்தேன், மசாயில் விஷயம் மசாலில் இல்முட விஷயத்தையும் பார்த்துக்கொண்டேன், குரான விஷயத்தையும் பார்த்துக்கொண்டேன். நான் இந்த மஹல்லால அதிகமான கொஞ்சம் மாத்திரம் இதுபட்டு கொண்டிருந்தாங்க. இவங்க ஒவ்வொருத்தரா வந்து கூப்பிட்டாங்க, வாங்களே அல்லாட பயில போறதுக்கு. அவர் சொன்னாரு, ஏன்னா இமாமத் தீன் இல்லையா, குரான் மாஸ்டர் தீன் இல்லையா, மசாயில் படுத்தது தீன் இல்லையா, இப்படி நான் சொல்லி சொல்லியிருந்தேன். ஒரு நாள் ஒரு வயசாளி வந்து என்கிட்ட ஒரு மசாயில் கேட்டாரு, டிஸ்பென்சரி ஒன்று இருக்குது, ஃபுல்லா நேரம் டிஸ்பென்சரி டாக்டர் மருந்து கொடுத்து கொண்டிருக்கிறாரு, சரியான ப்ரௌட் ஆகிக்கிறது, சிலவங்களுக்கு தலைக்குத்து, சிலவங்களுக்கு இடுப்பு வலி, சிலவங்களுக்கு காய்ச்சல், சிலவங்களுக்கு தொண்டை புகைச்சல், ஒவ்வொரு வியாதி காவலி எல்லாரும் வந்து டோக்கன் எடுத்து நின்று கொண்டிருக்கி மருந்து எடுத்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு பொம்பளை வந்தார், வந்து டாக்டர் சாப், டாக்டர் சாப், மாப்பிள்ளைக்கு ஹார்ட் அட்டாக் பிடிச்சி சரியான சீரியஸ், உடனே வாங்கணும்னு சொல்லி சொன்னாரு. அவர் கேட்டார், என்ன இது நான் மருந்து செய்யற வேலை, டிஸ்பென்சரி எத்தனை பேர் தலைக்குத்துலிக்கிறான், காய்ச்சலிக்கிறான், மருந்து இல்லையா, இந்த டாக்டர் இப்படி சொன்னா சரியான்னு சொல்லி கேட்டான். இந்த வயசாளி கேட்டார், நான் செய்யறதெல்லாம் இதுதான் மருந்து தானே கொடுத்து கொண்டிருக்கிறேன், நீ ஒரு ஆளுக்காண்டி கூப்பிட்டு அந்த பாரம்பரியத்துல சொன்னாங்களாம், அந்த நேரத்தில் அப்படி சொல்லப்படாது, என்ன இதெல்லாம் நார்மல், அது சீரியஸ், அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், அவர் எழுந்து போகணும். அந்த வயசாளி சொன்னாராம், இது மாதிரி ஈமான் இல்லாம ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கானவங்க பஜார்ல மவுத் ஆகி கொண்டிருக்கிறாங்க, இவங்களுக்கு இல்ல பரிகாரம் செய்யலும், நீங்க வாங்கும் வேலை. நான் சரி விளங்கிட்டு என்னத்தான் தஷ்கீல் பண்றாருண்டு. நான் அன்றைக்கு அந்த பெரிய மனுஷன் பேச்சை கேட்டு 40 நாள் நான் போனேன். அந்த 40 நாள் எவ்வளவு காலம் ஆயிடுச்சுன்னு சொன்னா 40 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னாங்க. 40 நாள் அல்ல, 40 வருஷம். ஒரு மதரசாக்குள்ள ஒரு நாலு ஷோருக்குள்ள ஒரு கட்டிடத்துக்குள்ள நான் சேவை செஞ்சு கொண்டிருந்தேன். என்ன அல்லா சுபஹானஹு வதஆலா முழு உலகத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு மனுஷனாக அல்லாக்கிட்டான். ஏன்னா அது ஒரு சில்லா 40 வருஷம் ஆயிட்டு, என்னால ஆயிரக்கணக்கான மக்களுக்கு தீன் கிடைச்சிரு. ஏன் காலடி படாத உலகத்துல எந்த ஒரு நாடும் கிடையாதுன்னு சொல்லி என கால் போடாது சொல்ல பெரியாது. நாங்க கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு போயிட்டு போன கிழக்கு 10 நாள் ஊட்டியில ஒரு இஸ்மா நடந்துச்சு, குன்னூர் செல்லக்கூடிய ஊட்டி பகுதியில அந்த இஸ்மால ஒரு ஆள் பேசணும் சம்பவம் சொல்லி காட்டினாரு. ஒரு ஆள் பென்ஷன் எடுத்தாரு, ஒரு அரசாங்க உத்தியோகத்துக்கு ஒரு காருக்கும் பென்ஷன் எடுத்தாரு, 70,000 ரூபாய் பென்ஷன் கிடைச்சிரு. இவர் பென்ஷன் எடுத்துக்கிற செய்தி கார்க்குங்களுக்கு கிடைச்சிரு, அவரும் ஒரு கார்க்கும், அதனால மஷூரா பண்ணி 4 பேர் அனுப்பி நாங்கள் அவரை பேசி தஷ்கீல் பண்ணிட்டு வாங்க வரிசை ஜமாத்துக்கு. இவங்க போயிட்டு அவரை கூப்பிட்டாரு, வாப்பா இந்த மாதிரி வரிசை ஜமாத் வந்து தயாராகிக்கிறது, இன்ன நாட்கள் எல்லாம் தயாராகிக்கிறாங்க, இந்த ஜமாத் இங்க போகணும், கானாக்கு போகணும், நைஜீரியா போகணும், நைஜீரியா கானா இந்த பகுதியில் இந்த ஆப்பிரிக்கா பகுதியில் வருஷம் வேலை செய்யணும், ஜமாத் வந்து தயாராகிக்கிறது, உங்களோட பேரு மீக்கிறது, அதனால நாங்கள் எங்களை மஷூரை பண்ணி அனுப்பினா உங்களை தஷ்கீல் பண்ண சொல்லு. அவர் சொன்னார், எனக்கு இப்போ தான் பென்ஷன் கிடைச்சி சலியலூர் நான் கிடைச்சிக்கிட்டான், மெய் உண்மை தான், ஆனால் 2 கொமர் இருக்கிறேன், 2 கொமருக்குள்ளிக்கிறது, இந்த 2 கொமரை நான் கரை சேர்க்கணும், அதனால இந்த புள்ளவங்களுக்கு வச்சுக்கிற சல்லி இதை ஒன்றும் செய்யலை, போனாக்கள் நல்லா பேசிட்டு சொன்னாங்க, அப்படி ஒரு வேலை செய்யுங்களே, என்ன 2 குமரை 3 குமரை ஆக்குங்களேன்னு சொல்லி சொன்னாங்க. 2 குமரை 3 குமர் 2 குமர் அப்படி 3 குமர் ஆக்குறாச்சு, தப்லீக்கும் 1 குமரு, புள்ளவங்க 2 பேர் 2 குமரு, இது 2 3 குமர் ஆக்கி இந்த 1வது குமரை நீங்க கொடுங்க, அதில் வரப்பத்து கொஞ்சம் 2 குமரும் கரை செய்யணும். இவர் பேசிட்டு சரி தௌவத்துக்கு என்ன சொல்றாங்க, நீங்க உங்களோட பணத்தை 75,000 ரூபாய் 25,000 மூணா பிரிச்சு 1வது வருஷ ஜமாத்துக்குண்டான வக்தை கொடுங்க, மத்த இத பரப்பத்துக்கு மத்த 2 தர சேரும். டாய் மஷால ஐமான் வந்துச்சு, இவர் யாரு பணத்தை மூணா பிரிச்சு 50,000 ரூபாய் வச்சுட்டு 25,000 எடுத்துக்கொண்டு இவர் அல்லாட பாயில போயிட்டாரு. இவர் போயிட்டு ஹஜ்ஜ செஞ்சுட்டு அப்படியே ஹஜ்ஜ முடிச்சு கொண்டு கானாக்கு போயிட்டு நைஜீரியா போயிட்டு அப்படி அந்த ஏரியா அப்படியே வருஷம் வேலை செஞ்சுட்டு திரும்ப 2வது ஹஜ்ஜிக்காண்டி 10 மாசத்துக்கு போற திரும்ப கபுத்துலாக்கு வந்திருக்கிறேன். சொல்ல பெரியாதுல கபுத்துலால இப்ப ஜமாத் நிக்குது. இவரோட மகளை கேட்டு குவைட்ல வேலை செய்யற ஒரு புள்ள, அந்த மகளாவை சேர்ந்த ஒரு ஆள் குவைட்ல இருந்து வந்த அழகான வாலிப்ப புள்ள, அவர் வந்து பொண்ணு கேட்டாரு, மகளா வாசல் எல்லாம் சொன்னாங்க, இந்த மாதிரி அமித்ஷாப்ல மகள் நீக்கிடா, நீ 2 மாசம் பொறுத்தா வந்து முடிச்சு கொள்ளணும், இல்ல இல்ல அவ்வளவு காலம் பொறுக்கிட்டு எனக்கு அவசரமாகணும், ஒரு அமித்ஷாப்ல வாப்பை வச்சு வழியாக வச்சு ஒரு ஷாம் செலவு இல்லாம முழு செலவை கொடுத்து இந்த பிள்ளையார் கல்யாணம் முடிச்சாரு. இவர் குவைட்டு போறடியாக்குள்ள சதாம் ஹுசேன் குவைட்டுக்குள்ள பூந்தா அவரோட வீட பிரயாணம் கட் ஆயிட்டு இவர் ஊர்ல நின்றுட்டாரு. இப்ப இவர் என்ன சஜ்ஜ முடிச்சுன்னு விட்டு ஊர் பக்தம் முடிச்சுன்னு மாலாக்கு வந்து இறங்கிக்கிறாரு மர்க்கசுக்கு. இன்னொரு புள்ள வாப்போடா இப்படி உங்க அடுத்த மாலை நாங்க கல்யாணம் முடிக்கணும், சில மர்க்கத்துல வச்சு ஒரு ஷாம் செலவு இல்லாம ஊருக்கு வந்ததுக்கு போற 2வது மகள கல்யாணம் நடந்துச்சு. வருது இப்ப 2 பிள்ளைக்கு மாப்பிள்ள கிடைச்சது. இவர் வீட்டுக்கு வந்தாரு, இவர் சொன்னாரு 25,000 ரூபாய் செலவுல 1வது குமரை கொடுத்தேன், 50,000 ரூபாய் மிச்சம், 2 ஹஜ்ஜும் கிடைச்சி, 1 வருஷமும் கிடைச்சி, 2 குமரும் கரை சேர்ந்துட்டு. செலவும் எவ்வளவு செலவு, முதல் 100 கமர் கொடுத்த செலவு மட்டும்தான் செலவு, மற்ற 50,000 சல்லியும் மிச்சம். இந்த குமரேலும் வெளியே போயிட்டு 2 ஹஜ்ஜும் கிடைச்சிரு, 1 வருஷ வக்தும் கிடைச்சிரு, எத்தனையோ நாட்டில் பிரயாணம் செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சிரு. இதுக்கு பேரு தான் தப்லீக், இதுதான் இன் தன்சுருல்லாஹி என் சுருக்கும் சொல்லி சொன்னார்கள். இந்த தீன பதவி செய்யும் நினைச்சுனா அல்லாஹ் உங்களுக்கு பதவி செய்யும். ஏங்க ஒவ்வொருத்தருக்கும் இப்படித்தான் சொல்ல பெரியாரு, நீங்க ஆச்சரியப்பட்டு பார்க்க தேவையில்லை. நீங்க ஒவ்வொருத்தரும் இப்படி தயாராகுவீங்கன்னா இது எல்லாருக்கும் உள்ள சட்டம். இது இது ஒரு ஒரு ஆளுக்குள்ள சட்டம் இல்லை, இது நக்கல ஹரக்கத்துட வேலை, இது ரசூல் உம்மத்தை இணைச்சு கொண்டு செஞ்ச வேலை. இது நாங்க அந்த முறையில வேலை செய்யணும்னா சஹாபாக்கள் சில அவங்க சிலை வணங்கிகள பிள்ளைகள் இவ்வளவு வானத்துல மின்னக்கூடிய நட்சத்திரத்தவர்கள் ஆனாங்க. எங்களுக்கு அல்ல ஒரு சந்தர்ப்பம் தராமிக்க மாட்டான், எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு ஒரு விஷயம் அமைக்க மாட்டான். அல்லாஹ் பரக்கத் சேர்த்து சவலைகள், அல்லாஹ் ரஹ்மத் சேர்த்து உங்களோட மகள ஒரு செழிப்பாகவும். பொதுவாக அந்த பாதி மக்கள் நல்லா அஹ்லாக்கான மக்கள், நல்ல தவால் உள்ள மக்கள். நாங்க அடிக்கொடுப்ப செல்லக்கூடிய விஷயம் தான் கரையோர மக்களை விட இந்த பகுதியில் இந்த சென்டர் பகுதியில் வாழக்கூடிய மக்கள் அகலாக்கள் சிறந்த அகலாக்கிறது. கரையோர சிங்களாக்களை விட இந்த பக்கத்து சிங்களாக்களும் நல்லம், கரையோர தமிழர்களை விட இந்த பக்கத்தில் இருக்கிற தமிழர்கள் நல்லம், தமிழ் சிங்களாக்களே நல்ல முஸ்லீம்கிட்ட அகலாக்கு இல்லையா சவாலை, சிறப்பான அகலாக்குள்ள மக்கள் நீங்கள். இந்த வேலை நீங்கள் சுமந்துக்குவோம் சவாலை தெரியாது. மௌலான இல்லையா சுமத்துல அந்த மேவாத்தில் 45 லட்சம் மக்கள் சவாலை தெரியாது, களிமா கூட தெரியாது அந்த மக்களுக்கு, கரடு முரடான மக்கள், பெரிய காதுக்கு குத்தி தலப்பா கட்டி சவாலை பெரிய பேர் கூட இந்துக்களோட பேரு, ஒரு துக்கம் தெரியா சவர்ல பேர் களிமா கூட தெரியா வயல் வேலை செய்யக்கூடிய இந்த மக்கள்கிட்ட பேசி சென்னாங்க. பொறுமதியான ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த காலத்துடைய ஒரு முத்து என்ன கையில கிடைச்சிக்கிறேன், இது முத்தொண்டு கிடைச்சிக்கிறது, நீங்க கபூல் செய்யணும். இந்த அரபு தேசத்து மக்கள் உங்களை காலடிச்சு இம்மு படிப்பாங்கன்னு சரி சொன்னாரு. யாருக்கு சவர்ல பெரியாரு, இந்த மேவாத்தியல்கிட்ட, இந்த இந்த வயலு கொத்தக்கூடியவங்கள்ட்ட, அவன்கிட்ட பேரே இந்து பேருள்ளவன்கிட்ட, பெரிய காது குத்தி மார்க்கம் என்னான்னு தெரியாதவன்கிட்ட சவர்லை பெரியார்ல. 45 லட்சம் மக்களுக்கு 7 உலமாக்கள் இருந்தாங்க சவர்லை பெரியார்ல. அவங்களோட அனைத்து காரியங்கள் குமர காரியங்களும் கல்யாணம் முடிக்கிற இந்துக்களை வச்சு முடிச்சாங்க, குமர காரியங்கள் இந்துக்களை வச்சு செஞ்சாங்க, புள்ள வைக்க பேர் வைக்கிற இந்துக்களை வச்சு செஞ்சாங்க, அவ்வளவுமே இந்துக்களை வச்சு செஞ்சாங்க. ஒரு ஜனாசா மட்டும் மௌத்தானா கொஞ்சம் அடைக்கிட்டு சுண்ணாம்பலை மாப்பண்ணி வச்சுட்டு வருவாங்க. எப்பயாவது ஒரு ஆளுமன் தான் இன்றைக்கு இந்த ஜனாசா இது தொழிலுக்காக அடக்கிக்கிறோம்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட மக்கள் சவலை பெரியார்கள் இவங்க மத்தியில் தான் மரணம் இல்லையா சொன்னாங்க. ஒரு ஒரு ஒரு பொறுமதியான ஒரு குத்து குழந்தைக்கு நீங்கள் கபூல் செஞ்சுக்கோங்க. அல்ல உங்களோட ஒவ்வொரு புள்ள ஆஃபீஸில் ஆளுங்களாக ஆக்குவான், அல்ல உங்களோட காலடியில் இன்னும் எனக்கு வாசிக்க தெரியாது. அவங்க காதால சின்ன விஷயத்தை நான் காதல், அவங்க வாயால சின்ன விஷயத்தை நான் காதால கேட்டுத்தான் இப்ப உங்களுக்கு நான் செல்ல போறேன்னு பயம் பண்ணுவேன். சொல்ல பேர் அவங்க பேச்சுக்கிற எவ்வளவு பேர் நோட்ஸ் எடுப்பாங்க. உழைப்பு சண்டையான உழைப்பு, எங்களோட வாழ்க்கைக்கு எல்லா நெருக்கடிகள், எங்களா பிரச்சனைகள், எல்லா கடன்கள், எல்லா குமரி பிரச்சனை எல்லாம் தீரும் சவலைகள். அவங்க சித்திக்கலாம் நல்ல அடப்பாயில போறாங்க. அதுல தாய்ச்சனாய் குமராகிற பருவம், அத்மனாய் குமரு புள்ள, அப்துல் ரஹ்மான் சின்ன புள்ள, குமுருமான் மனைவி, குஹாபா வாப்பா, இந்த 5 பேர் விட்டுட்டு போயிட்டாங்க. என்ன வச்சுட்டு போனாங்க, ஒன்றுமே வச்சுட்டு போடல, கூட்டைகள் அவ்வளோத்தமே சுருட்டி எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க, எவ்வளோத்தையும் எடுத்துக்கொண்டு போயிட்டாங்க. தபுக்குடைய நேரத்தில் அபுபக்கர் தொம்பதுலாம் அறவாசி போனாங்க, நினைச்சாங்க இன்றைக்கு நான் அபுபக்கர் லீட் பண்ணிட்டேன், அபுபக்கர் கொஞ்சம் போல கொண்டிருக்கியாங்க. இல்லை ரசூல் தலையாசனம் ரசூல் அல்லாத ரசூல் கேட்ட கேள்வியில் முறைய பாருங்க. உமர்லாண்ட கேட்டாங்க, உமரே என்ன கொண்டீங்க தெரியல, நான் யாரும் சொல்லலாம், என்ன சொத்துல அறவாசை கொண்டிருக்கிறேன். இல்லை அபுபக்கர் சித்திக்கலாண்ட அப்படி கேட்கல ரசூல்ல, உமரே என்ன கொண்டீங்கன்னு கேட்ட மாதிரி அபுபக்கர் சித்திக்கலாண்ட கேட்கல, அபுபக்கர் சித்திக்கலாண்ட பார்த்து கேட்டாங்க, அபுபக்கரே என்ன வச்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை தெரியாது என்ன கொண்டீங்கன்னு அண்டை அவர் தோத்திப்பாரு. அவர் சொன்னார், யார சொல்லா அல்லாவோட சூழும் சொல்லி சொன்னார். வீட்டில் அவ்வளோ தான் சில பாய் தலவாணி ஊசி நூல் எல்லாம் சுற்றி எடுத்து வந்தீங்கன்னா 3 டைம் 0 கிறங்கினார். அவர் 3 டைம்ல இப்படி கொடுத்தார் சவலை தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு டைம் தான் இந்த இந்த ஹிஜ்ரத்துடைய நேரம். புள்ள நிக்குது, சில 2 பொம்பளை புள்ள நிக்குது, கண் தெரியாத வாப்பா நிக்குது, வீட்டுல மனைவி நிக்குது, ஒரு ஷாம் உண்டு இல்ல, எல்லாம் தொடச்சு கொண்டு போயிட்டாரு. புடவையை போட்டு கொஞ்சம் கொஞ்சம் பல்லுல வச்சுட்டு அஸ்மனாய் கண் தெரியாத வாப்பட கையில கொடுத்து கொண்டு வச்சுன்னா என்னோட வாப்பா சும்மா போல. இந்த ஒரு வார்த்தை அப்ப சரி, அவர் அவர் திருப்தி அடைஞ்சாரு. இந்த வார்த்தை எல்லாம் சங்கப்படுத்தினா சொல்ல பெரிய பின்னால அஸ்மனாய் கல்யாணம் முடிச்சாங்க. சுபேர்லி எல்லாம் ஜுபேர்லான மௌத்துக்கு பின்னால் ஹசரத் அப்துல்லா ஜுபேர்லி எல்லாம் கணக்கு பார்த்தாங்க. உம்மோட சொத்து கொடுத்தது 3 வருஷம் கணக்கு பார்த்துட்டு உம்மோட சொத்து இன்றைய கணக்கு படி 960 கோடி வந்துச்சு அஸ்மனாய். உங்க ஒர்க்ல இது நான் சும்மா கட்டு கதையா செல்லல, சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசல. இது 960 கோடிக்கு சொந்தக்காரியா போன ஹசரத் உஸ்மான் ஆயிடு. சில ரசூல் சலாசம் கல்யாணம் முடிச்சாங்க, அடுத்த மகள் ஆயிஷா ஆயிடு, அல்லாத ரசூல் சில ரெண்டாவது குமர் இருக்கு. இந்த அப்துல் ரஹ்மான் சவுல பெரியார் இவர் கல்யாணம் முடிச்சது அந்த பாரசிய இளவரசியில மூணு ராஜகுமாரிகள் ஒரு குமாரிய கல்யாணம் முடிச்சாரு. இவருக்கு ஒரு ராஜகுமாரி, அவருக்கு ஒரு அல்லாத ரசூல், அவருக்கு ஒரு கோடீஸ்வரன். வச்சுட்டு போன என்ன உண்டுமே இல்ல, ஜீரோல போயிட்டாங்க. நெருக்கடியில் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி செஞ்சு தரட்டும். வாழ்க்கையில பெரும் செழிப்புகள் எல்லாம் உண்டாக்கட்டும். இதுல ஒவ்வொருத்தர முடிவுகள் கடைசி முடிவு நல்லதாக ஆக்கட்டும். அல்லா ரஹ்மத் சேட்டும் கொஞ்சம் செல்லுங்க பாப்போம். யாரு தயாரிச்சாலும் உடனடியாக ஒரு 4 மாசம் அல்லாத ஜீனுக்கு இருந்தாலும், இன்னைக்கு நாளைக்கு இல்லை மாசம் கடைசியில ரமலானுக்கு முன்னால ஒரு 4 மாசம் அல்லாத ஜீனுக்காண்டி போத்தையா கிருஷ்ணா எழுமோ பாபு இருந்தாலும் அல்லா கபூல் சேர்த்து நல்லா பரக்கத் சேர்த்து வேற அல்லா கபூல் சேர்த்து நல்லா பரக்கத் கொஞ்சம் எழுமங்கள் இருந்தாலும் மாஷா அல்லாத்து வேற ஏதாவது சொல்ல பெரிய பயப்பட தேவையில்லை. 15ஆம் ஏரியால ஜமா தொண்டிக்கியா மாஷா அல்லா, 15ஆம் ஜமா தொண்டிக்கியா. மாப்பிள்ள கார்ல போயிட்டானா, மாப்பிள்ள கார்ல போற நேரம் பின்னால 500 பேர் வாரா மாப்பிள்ளையோட. எத்தனையோ பஸ் வருது, வேன் வருது, கார் வருது, திருவில் வருது, மாப்பிள்ளையோட போறாங்க எல்லாரும். திரும்பி பார்த்தா இவ்வளவு பேர் வராங்க. மாப்பிள்ள கேட்டா நான் வாப்பட்ட, வாப்பா இவ்வளவு பேர் வராங்களே வாப்பா, எனக்கு சாப்பாடு மிஞ்சுமாண்டு சொல்ல பெரியார். வாப்பா நான் ஓண்ட பறக்கல, ஓண்ட பறக்கத்தால தந்தா இது எல்லாம், நீ மாப்பிள்ளையா பேசாது எல்லாம் வராங்க, உனக்கா பஞ்சம் வரப்போரு. சில எங்கட பறக்கத்தால எல்லாம் உலகத்துக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களோட ரிஸ்க் ஏற்பாடு செய்யற ரப்பு எங்கட வாழ்க்கையில கழிவிட்டு போனா சொல்லி தெரியாது. எங்களுக்கு என்ன கஷ்டம் வருமா, நெருக்கடி வருமா, பிரச்சனை வருமா, அல்ல எங்களை கழிவிட்டுவானா. இப்ப தைரியப்படுங்களே இன்ஷால, இதை பார்க்க எனக்கு சார் இந்த பாதை கொஞ்சம் இன்ஷால பேசி பாக்குற பாதை, இந்த பாதைக்கு பெரிய அல்லாட பாதை சொல்லி தெரியாது. இல்லாத பார்த்தோம் அல்லாஹ், அல்லாட பாதை சவாலே தெரியாது. யார் யாருக்கு பாக்கியமோ கிடைக்கும் கொஞ்சம் எலும்புகள் இருந்துச்சால நல்லா கபூல் சேர்த்து நல்லா பறக்க சேர்த்து உங்களோட 14 தலைமுறைகள் எல்லாம் கண்ணியப்படுத்துவாங்க கொஞ்சம் எலும்புகள் இருந்துச்சால யாரு தயாரிச்சாலும் சரி மாசா அல்லாத்து 4 மாசம் நீ தொழில் சில்ல உண்ட எலும்புகள் இருந்துச்சால அல்லா கபூல் சேர்த்து நல்லா பறக்க சேர்த்து ஒரு 40 நாள் சின்ன காலம் எல்லாம் பறக்க சேர்த்து கொஞ்சம் எலும்புகள் அல்ல உங்களோட முழு பரம்பரையில எல்லாம் தாய்கள் உருவாக்கா அல்ல முழு உலகத்துக்கு ஒரு அஸ்பாபான ஒரு ஒரு கண் குளிர்ச்சியான ஒரு மஹல்லாவை முன்மாதிரியான ஒரு மஹல்லாவில் அந்த மஹல்லாவாக்கால கொஞ்சம் எழுமுங்க பாப்போம் மாஷா அல்லாத்தி. சரி மாஷா அல்லாத்தி 15ஆம் தேதி போற ஜமாத்துக்கு இன்ஷா அல்லாத்தி அல்லாக்க 10 மாசம் 15ஆம் தேதி கொஞ்சம் அப்படியே பின்னுக்கு போனா பேருல பஞ்சு கொடுங்க கொஞ்சம் பின்னுக்கு போவாங்க அல்லா ரஹ்மத் சேர்த்து கொஞ்சம் பின்னுக்கு போய் பஞ்சு இந்த அரக்கத்துல பறக்கத்தீங்க நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வாங்க இன்ஷா அல்லாத்தி. பூமணி ஆயிடுச்சு கொஞ்சம் நேரம் பேசிட்டு கூட நேரம் எடுத்துருவேன் கொஞ்சம் வாங்க இன்ஷா அல்லாத்தி. யாரும் வெறும் கையா போகாம ஒரு நியத்தில் எடுத்து கொண்டு போவாங்க சவாலை தெரியாது. எனக்கு ஒரு நியத்தில் கொண்டு கொண்டு போவாங்க. சரி நோம்பு பிந்தி நான் நோம்பு பிந்தி இருந்துச்சாலும் 40 நாளோ 4 மாசமும் இருந்தாலும் யாருக்கு நீட்டிக்கப்போ எழுதி கொடுப்பாரு நினைச்சாலும் நோம்பு பிந்தி நாங்க போறோம் அப்படி எழுதுங்க நினைச்சாலும் யாருக்கு நீட்டிக்கிறது மாசம் மாதிரி ஆயிட்டீங்க சரி நம்மளாங்க போயிட்டு யாரு அப்படி முயற்சி செய்து யாரு தயார் இருந்தாலும் முக்கியமான ஆலிமன் எங்களோடு இருந்தாங்க. அன்னைக்கு சமலானுடைய காலம் பெரு கதிரிடைய இரவு அறம் சரி பாதி செஞ்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு மாரிபு அசர சொல்றது மாரிபு சொல்றது யஷாவ சொல்றது தராவி சொல்றது சியாமுல்லே சொல்றது எனக்கு தந்த இந்த இல்முட வெளிச்சத்துல நான் செல்றேன் இப்ப எங்கட மகள் அசதாரு இப்ப எங்கட மகள்லால சிலோன்ல எங்கட மகள்லால யாருக்கு போல யாரும் அல்லாட பயம் பண்ணிட்டு யாரும் அவங்க அல்லாட பயில போட்டு தயார்னு கேட்கிற நேரம் ஒத்தனை எலும்பி நின்றானே இந்த நிற்படத்துக்கு இந்த இபாதத் தமன் இல்லைன்னு தெரிவாங்க எலும்பி நிற்கிறது பெருமைப்படுவாங்க பெருமைப்படுறதுக்கு தெரியல பெருமைப்படுறது அதுதான் தெரிவித்தனர் பெருமைப்படணும், நான் நல்ல அரசியலுக்கு தயார் எழுப்பி நிற்கிறது கேட்டு அதுதான் பெருமைக்குரியது. வாழ்க்கையில நோக்கமா எடுத்துக்கொள்ள உழைப்பு செஞ்சு மாசால நீண்ட காலம் 6 மாதம் 40 நாள் போகும் சந்தர்ப்பம் கிடைக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. மாசம் ஒரு 3 நாள் தகவல் கிடையாது. அந்த கல்வி மூலம் சொல்றது போல 70 வருஷம் ஒரு மனுஷனுக்கு எல்லாம் சந்தர்ப்பம் முடிச்சீங்கன்னு சொன்னா 70 வருஷம் ஒரு வருஷத்துக்கு 365 நாள் கூட்டி கழிச்சு பார்த்தா விட்டி பண்ணா 25,550 நாள் தான் அல்லா இவனுக்கு தந்திட்டு 70 வருஷம் சொன்னா நாட்கள்ல பார்த்தா 70 வருஷம் தான் 25,550 நாள் கொஞ்சம் எத்தனை வாரம் போறீங்க? அப்படியே பின்னுக்கு போவோம். அவட்ட பாக்கிறதுக்குதான் ருப்பியோ துணை கொஞ்சம் அல்லா கபூல் கேட்கும். நல்லா இருக்கும். ஒரு 3 நாள் கொஞ்சம் எழுதணும். கொஞ்சம் நல்லா இருக்கும். எழுமோ யாருக்கு நீ சீக்கிரம் பிஸ்மில்லா எழுமோ பெரிய புண்ணி கிடைக்கும். அல்ல அந்த ஹரக்கத்துல கபூல் செஞ்சிருவாங்க. எழுமோ வேற ஏதாவது வாழ்க்கை ஒரு 3 நாள் மாஷா அல்லா அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத் செட்டும் எல்லாம் கபூல் நூறு மாதம் ஒரு 3 நாள் போகும்சார். ஒரு 3 நாள் போ இந்த வாரம் போறேன். மாஷா மூணாம் வாரம் போறவங்க கொஞ்சம் அழுப்புங்களேன். சரி எழுதி உட்காருங்களே. சரி மாஷா அல்லா செட்டும் எல்லாம் கபூல் இந்த மாதம் கூட மல்லர் நிற்கிறாங்க. இடைக்குதான் வந்திருக்கு. நாளைக்கு நிற்பாங்க சொல்ல தெரியாது. என்னோட தப்லீகில பல்லு சின்னத்தில் வச்சா 4 மாசம் 40 நாள் கவலை தெரியாது. மகல்லால் இந்த 3 அமளிக்கு இருக்கு. இந்த மாலாட மசூரா, மாலாட கஸ்து, இந்த 2 தாலி. இதுதான் இது ஒரு மனுஷனுக்கு தந்த உடம்புக்கு ஒரு ஹக்கு ஒண்டிக்கிறேன், குடும்பத்துக்கு ஒரு ஹக்கு ஒண்டிக்கிறேன், ஹெக்டருக்கு ஒரு ஹக்கு ஒண்டிக்கிறேன். அவர ஹக்கை தான் அவரோட உடம்போட ஹக்கை பார்க்காம இவர் குடும்பத்துல ஹக்கையும் கவலை தெரியாது. ஹெக்டர் ஹக்கையும் பார்ப்பாருன்னா எவ்வளவு காலத்துக்கு பார்க்கணும்? இவர் சாப்பிட்றாரு இல்லை, தூங்குறாரு இல்லை. ராவுபால குடும்பம் தொழில் ஓடி குடிக்கிறாங்க. அவர் உடம்ப பார்த்தாம கொஞ்சம் நோயாளியா போவாரு. குடும்பத்துல ஹக்கும் பாலா போயிட்டுரும், ஹெக்டர் ஹக்கும் பாலா போயிட்டுரும். இந்த 3 அமளிக்கிறேன் இது உங்களுக்கு உடம்ப போல. இதுல யாரு முயற்சி செய்யாம நீங்க வெளிவக்திகள் போவீங்களோ நீங்க இருட்டோட தான் சுத்துவீங்க. இந்த நூறாணியத்தை எடுத்துக்கொண்டு நீங்க எப்படி நீங்க உங்களோட உடம்ப பார்த்துக்கொண்டு குடும்பத்தையும் தொழிலையும் பார்த்தா அதை பிரகாசம் இருக்குமோ அப்புறம் உங்களை மக்காமி அமல் அளிக்கிறேன். சொல்லு 3 அமல் ஒன்று சுபப்பினால மசூரா, அதே போல 2 தாலி சொந்த மனுஷியால நேரம் கொடுக்கிறது. இது சொல்லுறதுக்கு எங்களுடைய உடைப்பு தான் தக்காதாவுடைய அமல். இந்த 3 ஆக முக்கியம். நாமத்தை கேரளாலேருந்து கர்நாடகா வரைக்கும் எல்லா ஏரியா பொறுத்தா எல்லா பெரிய பொறுத்தாரு கூப்பிட்டு கேட்டாங்க. ஒரு இடத்துல வச்சு கேட்டாலும் செல்லுங்க பார்க்க உங்கள யார் சரி ஒரு ஆளுக்கு ஒரு சொந்தமா கூட மகல்லால முயற்சி செஞ்சு நான் ஒரு 3 நாள் கொண்டு போயிருந்து செல்லக்கூடிய யார் சரி இல்லை எழுப்புங்க பார்ப்போம். அவங்க நாங்க மாசம் 15 நாள் கொடுக்குறோம். நாங்க வெளி ஏரியா தேவையெல்லாம் நாங்க பாக்குறோம். அதெல்லாம் சுண்ணத்து இது பருவுன்னு தெரியுதுன்னா அந்த மகல்லால வேலை செய்யத்தான் அசல். இங்க வந்தா 15 மாசம் அவங்களா மாதிரி வேலை செய்யலாம். ஆனா மகல்லால வேலை செய்யறத நாக பெரிய தரு தர்பியத்துல அமல் வந்து மகல்லால சில கஷ்டத்தான் நான் மாசால இந்த மாசம் நிற்கிறாங்க. கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் வந்து மாலை கொஞ்சம் முடிச்சார முயற்சி செய்வீங்களா? இன்ஷால்லாம் ஆயுத கொடுக்க எல்லாரும் ஜீனிக்கு பாடுபடல சௌசி செய்வாங்க. இல்லை செல்லவானு இல்லை செல்லவானு போகும் போகும்.